நான் உங்ககிட்ட கேட்குற இந்த கேள்வியை நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்கீங்க, உங்ககிட்டயே கேட்டுக்கிறீங்களான்னு பாருங்கள். ஆர் யூ ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை யார்கிட்டையாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? பிரச்சனையே இல்லாமல் மன அமைதியோடு ஆனந்தமாக காலை ஆட்டிட்டு ஒரு டம்ளர் கையில் காஃபி எடுத்து குடிச்சிட்டு அரக்கண் அப்படியே மெல்ல மூட மனதுக்குள்ளே ஒரு பாட்டு வர அப்படியே உட்காந்துருக்க நபரை போய் கூப்பிட்டு எழுப்பி அவங்க தூக்கத்தை கெடுத்து ஆர் யூ ஓகேன்னு கேட்கவே சொல்லலை நான். உங்களை நீங்களே கேட்டுட்ருக்கீங்களா? இல்லை, அப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா? நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஆர் யூ ஓகே, நல்லா தானே இருக்கீங்க, ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி தெரிந்த நபர்கிட்ட கேட்கணும்னு சொல்லலை, உறவுகிட்ட கேட்கணும்னு சொல்லலை, நட்புக்கிட்ட கேட்கணும்னு சொல்லலை, அறிமுகமான நபர்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லவே இல்லை. முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கா உங்களுக்கு? ரொம்ப அழகான ஒரு காட்சியை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. கைக்குழந்தை, இளம் தாய்மார்கள், நமக்கு தான் தெரியுமே அந்த குழந்தை எப்படி வளர்க்குறதுன்னு கூட தெரியாது. மனைவியாக இருந்த அனுபவம் இருக்குது, மகளாக இருந்த அனுபவமாக இருக்குது, பக்கத்து வீட்டு பெண்மணியாக, அக்காவாக, தங்கையாக, இந்த அனுபவங்கள்லாம் அழகாக தான் இருக்குது. ஆனால் இளம் தாயாக இருக்கக்கூடிய அனுபவம் இயற்கை அவங்க உங்களுக்காக தான் கொடுக்கும். அத்தை சொல்லிக் கொடுக்கலாம், மாமி சொல்லிக் கொடுக்கலாம், அம்மா சொல்லிக் கொடுக்கலாம், நமக்கு முன்னால் போன அக்காக்கள் சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை வேலைக்கு போகிற பெண்மணியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியராக இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாரும் சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு இளம் தாய்க்கு அன்றாடம் புதிய அனுபவமாகத்தான் வாழ்க்கை அமையும். குழந்தை அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுன்னு தெரியாது, எதுக்கு அழுதுன்னு தெரியாது. அழுகை ஒரு மொழின்னு ஒரு பெண்மணிக்கு புரியறதுக்குள்ளே 3 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் புதிய அழுகை புதிய அழுகை புதிய தேவைகள் வர வர குழந்தை அந்த மொழியை மாற்றிட்டே போகும். அதனால் அம்மாக்காரிக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம சொல்ல எதுக்கு அழுதுன்னு, அம்மாவுக்கு தான் தெரியும். பல நேரங்களில் எதுக்கு அழுதுன்னு அம்மா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதுலேயே அடுத்த அழுகைக்குள்ளே குழந்தை போயிடும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சி ஒரு குழந்தைகள் மருத்துவர்கிட்ட வர்றதுக்காக சொல்லி ஒரு பெண்மணி, கணவர் உதவட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போங்க, நான் இன்றைக்கி விடுப்பு எடுத்திருக்கேன் இல்லையா, நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன். தனியாக சமாளிச்சிருவியா, அவனுக்கு 6 மாதம் தான் ஆச்சு, உன்னால் சமாளிக்க முடியுமா, அவன் அழுதா இன்னும் பிரச்சனையே இல்லை, நான் தானே பெற்றேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லை, முதல் நாள் மருத்துவர்கிட்ட தனியாக குழந்தைய சும்மா பீரியாடிக்கல் டெஸ்ட்னு சொல்லுவோமே, ஒவ்வொரு காலத்திற்கும் போய் ஒரு சின்ன மருத்துவ இது பரிசோதனை ஒன்று பண்ணி குழந்தை ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை ஏதாவது தடுப்பூசி போடணுமா அதற்காக. ஸோ இந்த பெண்மணி இதுவரைக்கும் இப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டதில்லை. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய பெண்மணி, ஒரு வரைக்கும் ஒரு காலம் வரைக்கும் மாமியார் வந்து கூட இருந்தாங்க, பிரசவம் பார்க்கறதுக்கு அம்மா வந்து கூட இருந்தாங்க, ஆனால் திரும்பி அவங்கவுங்க ஊருக்கு போயாச்சு. குழந்தைய முழு பொறுப்பை தன் கையில் கொடுத்தாச்சு. ஒரு வருடம் வரைக்கும் விடுப்பு எடுத்துட்ருக்கோம். கணவன் பக்கத்தில் இருக்க தான் கொஞ்சம் அயர்ந்து உறங்கினாலும் பால் பாட்டிலில் பாலை காய்ச்சி குழந்தைக்கு கொடுக்கும். இதெல்லாம் கணவன் பண்ணுற ஒரு நபர். அவர் கேட்குறாரு, நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், நீ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது நீ பத்திரமா, குழந்தை பத்திரமா, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, நான் தான் தினமும் பார்த்துக்கிறேனே. சரி, எல்லாம் முதல் நாளே எடுத்து வச்சாச்சு. அந்த கூட நிறைய என்னெல்லாம் தேவைப்படும், ஒருவேளை குழந்தையினுடைய டயப்பர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதற்காக தேவைப்பட்டா இன்னும் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு 2, குழந்தை ஏதாவது வாந்தி எடுத்துட்டாலோ இல்லை கொடுத்த பால் கக்கிட்டாலோ அதை துடைக்கிறதுக்குன்னு 2. இப்படி யோசித்து யோசித்து யோசித்து இது தேவைப்படும் இது தேவைப்படும் இது எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பால்டினா எடுத்தாச்சு, பாட்டில் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்து சரி ஒரு டாக்ஸியை கூப்பிட்டாச்சு, ஏறி அங்கே போயாச்சு, சொன்ன நேரத்துக்கு போய் உட்காந்தாச்சு. அவ்வளவே தான், என்ன காரணம் தெரியல, உள்ளே போன அடுத்த நிமிஷம் குழந்தை அழ ஆரம்பிச்சாச்சு. அழு அழு அழறதுன்னா நான் ஸ்டாப்னு சொல்லுவோமே, நிறுத்தாமல் கதறு கதறுன்னு கதறிட்டுருக்கு. அத்தனை குழந்தைங்கள் வச்சுருக்கக்கூடிய அம்மாக்கள் சு சு அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய எரிச்சலை, அவங்களுடைய திருப்தியின்மையை எல்லாத்தையும் அவங்க பிரகடனப்படுத்துகிறாங்க. ஏன்னா அப்போ தான் தூங்கிட்டுருக்குன்னு நினைக்கக்கூடிய குழந்தையிலேருந்து எல்லாமே இந்த குழந்தை கத்துன கத்தலை கதறில் எழுந்திரிச்சாச்சு. இந்த கூடையை வச்சுட்டு குழந்தைய எடுத்துகிட்டு அள்ளி கட்டிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு அறை இருக்கு இல்லையா அங்கே போகிறாங்க. குழந்தை சட்டையெல்லாம் கழட்டி பார்க்குறாங்க, ஏதாவது ஏதாவது பூச்சி போட்டு கடிச்சிருக்கான்னு ஒன்றும் இல்லை. அவங்க கழட்டி பார்க்குற வரைக்கும் பேசாமல் அவங்களே பார்த்துட்ருக்காங்க அந்த குட்டி பையன். ஆனால் எல்லாம் போட்டு தோல் எடுத்து அவங்க அந்த மருத்துவ அறைக்குள்ளே பரிசோதனை அறைக்குள்ளே வர வரும்போது மறுபடியும் வீல் வீல்னு கத்துறோம். அவரோட பசிக்குமோ, வீட்டில் கொடுத்துட்டு தானே வந்திருக்கோம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு அழறான்னு தெரியல. மறுபடியும் கூட எடுக்கிறாங்க, வராங்க, வந்து அந்த ஓய்வறையில் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அவனுக்கு பால் தேவையில்லை, சரி தாய்ப்பாலுக்காக தான் இத்தனை திறானா, அதையும் பார்க்குறாங்க, அதுவும் தேவையில்லை. பேசாமல் சும்மா இப்படி விளையாடிட்டு இருக்கா. எல்லாம் ரெடி பண்ணி அவனை கூட்டிகிட்டு போகும்போது மறுபடியும் கத்தல் கதறல். அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளும் ஒரு மாதிரி முகத்தை சொல்லிக்கிறாங்க. சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ், அந்த பெண்மணி தாதி, அந்த பெண்மணி கூட வந்து, குழந்தை வேணால் கொஞ்சம் வெளியில் போய் சமாதானப்படுத்துறீங்களா, மற்ற குழந்தைங்கள்லாம் பிரச்சனையாக இருக்கேன், மற்ற குழந்தைங்கள்லாம் அதை பார்த்துட்டு அவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு. என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்க எப்போ போய் மருத்துவரை சந்திக்கணுமோ அந்த காலகெடுவும் தாண்டியாச்சு. குழந்தை அமைதியானதுக்கப்புறம் உள்ளே போகலாம் போகலான்னு காத்துட்ருக்காங்க. எல்லாரும் போகிறாங்க, இவங்களை பார்த்து ஒரு ரொம்ப அவங்க பார்க்குறது எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக இவங்களுடைய குழந்தை பராமரிப்பில் யாருக்குமே சம்மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது இவங்களுக்கு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஒரு 6 மாத குழந்தை முன்னால் தான் படித்த படிப்பு, தன்னுடைய கல்வி, தன்னுடைய பட்டம், போன வேலை, தன்னுடைய கணவன், இத்தனை நாள் வாழ்க்கை, அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் ஒரு சாதாரண சோப்பு கோப்பளம் மாதிரி அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி உங்களுக்கு தோணுது. பதற்றமாக இருக்குது, விட்டால் தோளில் சாஞ்சு அழுதுருவாங்க போல இருக்கு. அப்போது வந்து உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஒரு பெண்மணி உள்ளே போகிறாங்க. அந்த குழந்தையினுடைய பாட்டியாக இருக்கணும் அந்த பெண்மணியுடைய அம்மாவோ அத்தையோ. அந்த பெண் உள்ளே, அந்த இளம் பெண் உள்ளே போனதுக்கப்புறம், நான் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண் சொல்ல, இல்லை இல்லை வேண்டான்னு. உடனே அந்த வயது முதிர்ந்த பெண்மணி, நம்ம கதையினுடைய கதாநாயகியான இந்த இளம் தாயார்கிட்ட வந்து உட்காடுறாங்க. தோளை அரவணைச்சிட்டு, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் யூ ஓகே அப்படின்னு இந்த பொண்ணு, ஆ ஆ ஐ எம் ஃபைன், நம்மக்கிட்ட யாராவது இதை கேட்டால் பெரிய மான பிரச்சனை ஆகிடும் இல்லையா, ஐ எம் ஃபைன் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சிரிச்சுட்டே நகர்ந்து போய் தன்னோடய இடத்துல உட்காந்துட்டு இன்னும் 2 நிமிடம் கழித்து மறுபடியும் வந்து கேட்குறாங்க, ஆயூ ஷுவர், சரியாக தான் சொல்கிறியாம்மா, ஆயூ ஓகே. இந்த பொண்ணுக்கு அதுக்கு மேலே தாங்கலை, கையை பிடிச்சிட்டு கண்ணெல்லாம் கலங்கிடுது. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, 2 மணி நேரமாக அழறான், என்னன்னே தெரியல. அங்கே கொண்டு போய் தனியாக வச்சா அமைதியாக இருக்கான், இங்கே கொண்டு வந்து அழ ஆரம்பிக்கிறான். அவங்க ஒன்றும் பெரிய ஆறுதல்லாம் ஒன்றும் சொல்லலை. சிரிச்சுட்டே அந்த பொண்ணு தலையை தலைவி கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நாங்களும் இந்த காலத்தை கடந்து தான் வந்திருக்கோம், பயப்படாதேம்மா, இதை தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம். அவங்க எல்லாரும் பார்க்குறாங்களே, சிரிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் ஏதோ நல்லா வளர்க்குறாங்க, எனக்கு வளர்க்க தெரியலையே, இதெல்லாம் விட்டுடு, குழந்தைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாரு, பாலே தேவையில்லை பாரு, கூடைக்குள்ளே ஒரு 4 பாட்டில் நிறைய பாலை நிறச்சி நிறச்சி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன், ஒன்றும் இல்லை, அழுக அமைதியாக போகும், தோளை போட்டு தட்டு, மேலும் கீழே நட, ஒன்று பயப்படாதே, இந்த சூழலை தாண்டித்தான் நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் மருத்துவரை காமிக்கிறாங்க. குழந்தை ஒன்றும் இல்லை. திரும்பி வந்ததுக்கப்புறம் கணவர் கேட்டவுடனே கையை பிடிச்சிட்டு ஓன்னு ஒரு குரல் அழுது முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆனால் அங்கே ஒரு பெண்மணி வந்தாங்க, குற்றம் சொல்லலை, குறை சொல்லலை, இப்படி பார்த்துக்கோ அப்படி பார்த்துக்கோ எதுவும் சொல்லலை, கையை பிடிச்சிட்டு தலையை வருடி கொடுத்துட்டு ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டாங்க. பயப்படாதேன்னு சொன்னாங்க. உன்னுடைய இந்த குட்டி பிரச்சனைக்குள்ளே நாங்கள் எல்லோரும் போயிட்டு கடந்து வந்திருக்கோம், நீயும் கடந்து போயிடுவே அப்படின்னு சொன்னாங்க. உங்ககிட்ட திருப்பி நான் தான் கேட்குறேன், குற்றம் சொல்கிறதுக்கு முன்னால், பரிகசிக்கிறதுக்கு முன்னால், நம்மளுடைய விமர்சனங்களை முன்னிறுத்துறதுக்கு முன்னால், அந்த சூழ்நிலையை தாண்டித்தானே நம்ம வந்தோம். அந்த சூழ்நிலையை தாண்டும் போது யாரோ ஒருத்தர் கண்ணாலேயாவது பார்த்து ஏதாவது பிரச்சனையா, உதவி தேவையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த கண்ணில் கிடைச்ச ஆறுதல்ங்கிற அந்த ஒத்த விரலை பிடிச்சிட்டு நம்ம எல்லாம் மேலே வந்திருப்போம். இனி பண்ணலாம். உங்கள் வயது 40 இருந்தால் 30 பெண்மணிக்கு நீங்கள் ஆர் யூ ஓகேன்னு கேட்கலாம். 50 இருந்ததா ஒரு பெண்மணியோடு நிறுத்தாதீங்க, 5வது பேர்கிட்ட கேட்கலாம். இந்த ஆர் யூ ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற கேள்வி காதில் விழுறதுக்காக அடுத்த தலைமுறை ஏதோ தாகம் தீர்றதுக்கு தண்ணிக்காக காத்துட்ருக்கிற பறவைகள் மாதிரி காத்துட்ருக்காங்க. உங்கள் வார்த்தை உயிர் கொடுக்கக்கூடிய, தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு துளியாக இருக்கும். அந்த துளிகளை இனி எல்லாருக்கும் கொடுக்கலாமா? நன்றி, வணக்கம்.